எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல கால மாட்டுக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சவல கால மாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் காரே. சொன்னா இவனும் கேட்க மாட்டான், சொந்த புத்தி வச்சிருக்கான். தாளம் தட்டிக்கிட்டு ஒரு பாட்டு படிக்க ஜனங்காத்தனையும் ஏழு எட்டு மையா இவனோட பாட்டு சத்தம் எப்போதும் மாறாதையா, இவனோட வார்த்தை சுத்தம் தேனான பாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல கால மாட்டுக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல கால மாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். பாட்டு வண்டியை தான் தட்டிக்கிட்டு போவான். பாட்டு பாடும் சின்ன புள்ள இது பசும்பல் ஐயா வம்ச புள்ள கேட்டு பாரு குத்தம் இல்ல, இத கேட்ட நெஞ்சு கரங்கும் இல்ல. கேட்ட சனம் அத்தனையும் வீட்ட மறக்கும் இல்ல. எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரே ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரே. செந்தூருக்க பொட்டுக்காரே ஐயா சபல கால மாட்டுக்காரே. செந்தூருக்க பொட்டுக்காரே ஐயா சபல கால மாட்டுக்காரே. எங்க ஊரு பாட்டுக்காரே ஐயா